Feel like I'm falling, falling hard. Oh my God, go. Ati ena ni patto odane kaatil vecha iragana kaattu marama valanda ivano etti vacha melgana kora pulla or nodiyil vanavilla tirichaye parakal maranodiyil iramanna kolichaye ura alagi ulaga alagi yaro illoda pola vaati nerungi paapu palagi bust it out un alagi enda yaman nilaye marandu marandu konjidavum en jidavum aragude urugude un padigil en payanaman adaya nadandu nadandu an jidavum en jidavum edarude padarude un alagi enda yaman nilaye marandu marandu konjidavum en jidavum aragude urugude un padigil en payanaman adaya nadandu nadandu an jidavum en jidavum edarude padarude un alagi enda yaman nilaye marandu marandu konjidavum en jidavum aragude urugude பழியிலே பயணமன் நடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் எஞ்சிடவும் தெருதே பதறுதே. சில போலே பிறந்து பூமியில நடந்தாயே தூசி என கண்ணில் விழுந்து ஆருயிர கலந்தாயே கால் மூல செருங்கோலியா நீ நடந்து வாரே புள்ள கல்லிப்பட்ட கண்ணாடியா நான் உடஞ்ச போரே உள்ள ஜாடையில தேவதையா மிஞ்சிடுறாழுக்காக பார்வையில வாசனைய தூவிடுற வசமாக ஊரழகி உலகழகி யாரோ இல்லோன போல பாடி நெருங்கி பாப்பு பழகி உடனே காத்தில் வச்ச இறகான காட்டு மரமா வளர்ந்த இவனோ ஏற்றி வச்ச மெழுகானே அழகில் என் இதயம் உன் அழகில் என் இதயம் உன் அழகில் என் இதயம் அழகில் என் இதயம் நிலையில் மறந்து மறந்து கொஞ்சிடவும் என் ஜிடவும் அருகுதே உருகுதே பொழுகில் என் பயணமன் நடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் ஜிடவும் எதருதே பதறுதே உன் அழகில் என் இதயம் நிலையை மறந்து மறந்து கொஞ்சிடவும் என் ஜிடவும் அருகுதே உருகுதே உன் பழியில் என் பயணமன் தடைய நடந்து நடந்து அஞ்சிடவும் ஜிடவும் எதருதே பதறுதே உன் அழகில் என் நிலையை மறந்து மறந்து கொஞ்சிடவும் என் ஜிடவும் அருகுதே உருகுதே உன் வழியில் என் பயணமன் நடைய நடந்து நடந்து அன்